காலை வெளிச்சம் எண்ணாகமம் 1:6-15 பெயர்களில் மறைந்துள்ள தேவ திட்டம் 3. இன்று நேற்று நாம் நிறுத்திய இடத்திலிருந்து தொடர்வோம். சேதேயூர் முதல் ஏலோன் வரையிலான முன்னோர்களின் பெயர்கள் மூலமாக கடவுள் எவ்வாறு பேசுகிறார் என்பதையும் அந்த பெயர்கள் இடுக்கமான பாதையில் செல்லும் புதிய சிருஷ்டிக்கு ஆறுதலாகவும் அதே சமயம் எச்சரிக்கையாகவும் அமைந்திருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது நாம் அடுத்த பெயரான அம்மியூத் என்பதற்கு செல்வோம். இங்கிலிருந்து செய்தி இன்னும் ஆழமாக செல்கிறது. மீதமுள்ள இந்த பெயர்கள் கடவுளுடைய வல்லமையையும் நம்முடைய உறுதியையும் மட்டும் விவரிக்கவில்லை. அவை நமக்கான கடவுளுடைய லக்கு, நமக்கான கடவுளுடைய மீட்பு, நம் மீதான கடவுளுடைய சிச்சை அதாவது கண்டிப்பு, மற்றும் முடிவு பரியந்தம் நம்மை தொடரும் கடவுளுடைய உண்மையுள்ள பராமரிப்பு ஆகியவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. எனவே நாம் மென்மையான இதயத்தோடு இதை வாசிப்போம். ஏனென்றால் இந்த பெயர்கள் நம்மை பிரமிக்க வைப்பதற்காக எழுதப்படவில்லை. மாறாக நம்மை வடிவமைக்கவும் நம்மை பாதுகாக்கவும் சத்தியத்தில் நம் பயணத்தை முடிக்க நமக்கு உதவுமே எழுதப்பட்டுள்ளது. அமியூத் என்றால் என் ஜனம் மகிமையானது அல்லது மேன்மையானது என்று அர்த்தம். இதுவே புதிய சிருஷ்டிக்கான கடவுளின் நோக்கமாகும். தன்னுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் தனக்கு வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமாக்கப்பட்டு வருகிறோம். நாம் அவரை அதாவது யாவேவை தரிசிக்கும் பொழுது மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மாற்றப்படுகிறோம். இதனால்தான் அந்த காலத்திலிருந்து நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு கூறுகிறார். கடைசியில் பரிசுத்த நகரத்தை தேவ மகிமையுள்ள நகரமாக வேதம் விவரிக்கிறது. இது வெறும் வெளிச்சத்தை பற்றியது மட்டுமல்ல, இது கடவுளுடைய ஸ்வபாவத்தால் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றியது. உண்மை, தூய்மை, அன்பு மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றால் நிறைந்தவர்கள். அம்மியூத் என்பது மிகவும் அன்பான ஒரு பெயர். ஏனென்றால் அது நமக்கான கடவுளுடைய கனவை காட்டுகிறது. அவர் மன்னிப்பதை மட்டும் விரும்புவதில்லை, அவர் நம்மை மாற்றி அமைக்கவும் விரும்புகிறார். ஆனாலும் இது ஒரு எச்சரிக்கையும் கூட. நாம் பாவத்தை நேசித்தால் அவருடைய மகிமையை நம்மால் சுமக்க முடியாது. இருளையும் மகிமையையும் நம்மால் ஒன்றாக வைத்திருக்க முடியாது. தம்முடைய மக்கள் சுத்தமான பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார். யாவே தேவனின் பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். பேதாசூர் என்றால் கண்மலை மீட்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். புதிய சிருஷ்டி மீட்பின் அஸ்திவாரத்தின் மேல் நிற்கிறது. நாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். மீட்பு என்பது கடந்த கால பாவங்களில் இருந்து விடுவிக்கப்படுவது மட்டுமல்ல, அது கடவுளுக்கென்றே பிரித்தெடுக்கப்படுவது. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் தம்மை தாமே அதற்கான ஒப்பு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 14 மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பூமியிலிருந்து மீட்கொள்ளப்பட்டவர்கள் என்றும், தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கொள்ளப்பட்டவர்கள் என்றும் விவரிக்கப்படுகிறார்கள். அந்த வசனத்தை பற்றி ஒருவரின் முழுமையான புரிதல் எதுவாக இருந்தாலும் செய்தி தெளிவாக இருக்கிறது. தனக்கு முழுமையாக சொந்தமான ஒரு மக்களை கடவுள் உருவாக்குகிறார். பெதாசூர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. கண்மலை நம்மை தாங்குவது மட்டுமல்ல, அந்த கண்மலை நம்மை மீட்கவும் செய்கிறது. அதே சமயம் எச்சரிக்கையும் பலமாக இருக்கிறது. மீட்பை மலிவானதாக கருதக்கூடாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கொண்டு ஆனால் பாவத்திற்கு சொந்தமானவர்கள் போல வந்தால் நாம் கடவுளை அவமதிக்கிறோம். கீதேயோனின் என்றால் வெட்டுகிறவன் அல்லது தரித்து போடுகிறவன் என்று அர்த்தம். இங்கே எச்சரிக்கை இன்னும் கூர்மையாகிறது. கடவுள் அன்பானவர், ஆனால் கடவுள் பரிசுத்தவானவரும் கூட. பிதாவே திராட்சை தோட்டக்காரர் என்றும், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்றும் இயேசு தெளிவாக சொன்னார். நிலைத்திராதவன் கொடியைப் போல வெளியே எரியுண்டு அக்கினியில் போடப்பட்டு எரிக்கப்படுவான் என்றும் அவர் சொன்னார். இது நமக்கு நம்பிக்கை இழக்க செய்ய எழுதப்படவில்லை, மாறாக நம்மை தீவிரமாக சிந்திக்க வைக்கவே எழுதப்பட்டுள்ளது. கிருபை என்பது கனியற்றவர்களாகவே இருப்பதற்கான அனுமதி அல்ல. கிருபை என்பது கனி கொடுப்பதற்கான வல்லமை. பவுலும் கூட எச்சரிக்கிறார், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். நீ அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். கிதேயோனின் நமக்கு சொல்வது இதுதான். கடவுளோடு விளையாடாதீர்கள். மனம் திரும்புதலை மறுத்து நாம் தொடர்ந்து பாவத்தையே தேர்ந்தெடுத்தால் நட்ட அதே கடவுளால் வெட்டி போடவும் முடியும். ஆனால் இதுவும் ஒரு அன்பான எச்சரிக்கையே, ஏனென்றால் இது அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆபத்து உண்மையாக இருக்கும்போதுதான் ஒரு தகப்பன் கடுமையாக எச்சரிப்பார். அம்மீஷதா என்றால் என் ஜனம் சர்வ வல்லவருடையது என்று அர்த்தம். வெட்டி போடுதல் என்ற எச்சரிக்கைக்கு பிறகு கடவுள் தனது கனிவையும் காட்டுகிறார். அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். வழி தப்பி போன உள்ளங்கள் திரும்பி வரும்படி அவர் அழைக்கிறார். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். கெட்ட குமாரனின் தகப்பனைப் போல அவர் மனம் திரும்புதலை எதிர்பார்த்து காத்திருந்து வரவேற்கிறார். அம்மீஷதாவ் என்பது ஒரு அரவணைப்பான வார்த்தை. நாம் இடறினாலும் நம்மை சீர்படுத்துவதே கடவுளின் இதயமாக இருக்கிறது. ஒருவன் பாவம் செய்வதனால் நீதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இருப்பினும் இந்த பெயரும் ஒரு எச்சரிக்கையை சுமந்து வருகிறது. அவருக்கு சொந்தமாயிருப்பது என்பது வழி தப்பி போவதற்கான உரிமம் அல்ல, அது சீக்கிரமாக திரும்பி வருவதற்கான ஒரு காரணம். உண்மையான பிள்ளைகள் திரும்பி வருவார்கள், அவர்கள் பன்றி கூட்டத்திலேயே தங்கிவிடுவதில்லை. ஓக்கிரான் என்றால் கலக்கக்காரன் அல்லது துன்பப்படுத்துகிறவன் என்று அர்த்தம். நமக்குள் வளரக்கூடிய ஒரு தேவையான பழக்கத்தை இந்த பெயர் வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நாம் கடவுளின் இரக்கத்தை அனுபவிக்கிறோம், ஆனால் விசுவாசமான வாழ்க்கையினால் அவரை கனப்படுத்துவதில்லை. பிரச்சனை வரும்பொழுது மட்டுமே நாம் அவரிடம் ஓடுகிறோம். ஜபங்களுக்கு பதில் கிடைத்ததும் நாம் மீண்டும் கவனக்குறைவாகிவிடுகிறோம். இஸ்ரேலர் இதை பல முறை செய்தார்கள். கடவுள் அவர்களை எச்சரித்தார், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் இருக்க கடவாய். புதிய ஏற்பாடும் இதே போன்ற எச்சரிக்கைகளை தருகிறது. நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும், நாம் ஆவியை அவித்து போட முடியும், கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டவும் நம்மால் முடியும். ஓக்கிரான் என்பது அன்போடு சொல்லப்படும் ஒரு எச்சரிக்கை. கீழ்ப்படிதலை மறுத்துவிட்டு அவசர காலங்களுக்கு உதவும் ஒரு உதவியாளராக மட்டும் கடவுளை நடத்தி அவருக்கு துன்பம் தருபவராக மாறிவிடாதீர்கள். கடவுள் வெறும் மீட்பவர் மட்டுமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் தொடர்ந்து கலக்கத்தினால் அவரை துன்பப்படுத்தினால் நாம் மகிழ்ச்சியை இழப்போம், சமாதானத்தை இழப்போம், மேலும் சிச்சையை அதாவது தண்டனையை வரவழைப்போம். தேகுவேல் என்றால் கடவுளால் அறியப்பட்டவன் என்று அர்த்தம். புதிய சிருஷ்டிக்கான மிகவும் கனிவான உண்மைகளில் இதுவும் ஒன்று. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் என்று பவுலும் கூறுகிறார். கடவுளார் அழியப்படுவது என்பது வெறும் தகவல் அல்ல, அது ஒரு உறவு, அது அவருக்கு சொந்தமாயிருத்தல். அது உடன்படிக்கையின் அன்பு. ஆனாலும் இந்த பெயர் ஒரு பலமான எச்சரிக்கையையும் கொண்டுள்ளது. ஏனென்றால் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு அக்கிரமம் செய்கிறக்காரராக வாழ்ந்த மக்களை பற்றி இயேசு பேசும் பொழுது, நான் உங்களை ஒரு காலமும் அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். எனவே நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் உண்மையிலேயே அவருடைய ஆடாக அறியப்பட்டிருக்கிறேனா, அல்லது நான் மத சடங்கு செய்பவனாக மட்டும் இருக்கிறேனா? இதிலுள்ள அன்பான செய்தி என்னவென்றால், தனக்கு சொந்தமானவர்களை எப்படி திரும்ப கொண்டு வருவது என்று கடவுளுக்கு தெரியும். எச்சரிக்கை என்னவென்றால், கீழ்ப்படிதல் இல்லாத வெளிப்புற நடவடிக்கைகள் ஆபத்தானவை. உண்மையான ஆடுகள் அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகின்றது. தேகுவேல் என்பது சபையின் நடவடிக்கைகளுக்கு அருகில் மட்டுமல்ல, மேய்ப்பருக்கு அருகிலேயே இருக்கும்படி நம்மை அழைக்கிறது. ஏனானின் என்பது கண்கள் அல்லது கண்ணோக்கி பராமரித்தல் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது. இந்த பட்டியலுக்கு இது ஒரு அழகான முடிவாகும். நமது பயணத்தை காணாதபடி கடவுளின் கண்கள் குருடாகிவிடவில்லை. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து பார்க்கிறது. நம்முடைய கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளிரங்கமாயும் இருக்கிறது. உண்மையுள்ளவர்களுக்கு இது ஆறுதல். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வழி தப்பி போகிறவர்களுக்கு இது எச்சரிக்கை. எதுவும் மறைக்கப்படவில்லை. அந்தரங்க பாவமும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த எச்சரிக்கையும் கூட இரக்கமே. ஏனென்றால் காப்பாற்றவும் திருத்தவும் சீர்படுத்தவுமே கடவுள் பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏனானின் நமக்கு சொல்வது இதுதான், கடவுளின் கண்கள் அந்த இடுக்கமான பாதையின் மீது உள்ளது. அவர் கண்ணீரை காண்கிறார், மறைவான போராட்டங்களை அவர் காண்கிறார், அமைதியான உண்மையுள்ள தன்மையை அவர் காண்கிறார், சமரசம் செய்து கொள்வதையும் அவர் காண்கிறார். அவருடைய கண்கள் நியாய தீர்ப்பு செய்வதற்காக மட்டும் பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் வழி நடத்தவும் பாதுகாக்கவும் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பெயர்களை அனைத்தையும் நாம் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுது புதிய சிருஷ்டிக்கான ஒரு முழுமையான செய்தியை நாம் காண்கிறோம். சர்வ வல்லவரே நமது பலம், சர்வ வல்லவரே நமது கண்மலை. விருப்பமுள்ள இதயம் கீழ்ப்படிதலுள்ள இதயமாக மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். விசுவாசிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கடவுளின் லக்கு மகிமையும் மறுரூபமாக்கப்படுதலுமே. கண்மலையானவர் மீட்டுக்கொண்டு தனக்கென்று முதற் பலனான ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறார். கனி கொடாத கிளைகளை பிதா நறுக்கி போடுகிறார். ஆனாலும் தனக்கு சொந்தமான மக்களை திரும்பி வரும்படி அவர் அழைக்கிறார். இரக்கத்தை தவறாக பயன்படுத்தி அவருக்கு துன்பம் தருபவராக மாற வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கிறார். அவருடைய ஆடுகளாக நாம் உண்மையாகவே அறியப்பட வேண்டும் என்று அழைக்கிறார். மேலும் பயணம் முழுவதும் அவருடைய கண்கள் நம் மீது இருக்கிறது என்று அவர் நமக்கு உறுதியளிக்கிறார். இப்போது நாம் எப்படி பயணம் செய்ய போகிறோம் என்பதை தீர்மானிப்பது நம் கையில். அந்த இடுக்கமான பாதை உண்மையானது. வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு சொன்னார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றும் அவர் சொன்னார். பிதாவின் அன்பு உண்மையானது. பிதாவின் எச்சரிக்கைகளும் உண்மையானவை. அன்பு எச்சரிக்கையை ரத்து செய்வதில்லை. நாம் பிழைக்கும்படிக்கு அன்பு நமக்கு எச்சரிக்கையை தருகிறது. நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்தால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் நாம் பாதை உறுதியாக இருக்கும். நாம் திசை மாறி போனால் அவருடைய சிச்சை நம்மை திரும்ப அழைக்கும். நாம் நம் இதயத்தை கடினப்படுத்தினால் வெட்டுண்டு போவது சாத்தியம். ஆனால் நாம் மனம் திரும்பி திரும்பினால் அவருடைய கரங்கள் இன்னும் திறந்தே இருக்கின்றது. கடவுளோடு நடப்பதிலுள்ள இனிமையையும் அதன் தீவிர தன்மையையும் இந்த பெயர்கள் நமக்கு காட்டுகின்றது. ஜபம். எங்கள் பரிசுத்த பிதாவாகிய யாவே, புதிய சிருஷ்டியின் மீது அக்கறை கொண்டிருப்பதற்காகவும் அன்போடு எச்சரிக்கையோடும் எங்களோடு பேசுவதற்காகவும் உமக்கு நன்றி. நீரே எங்கள் பலமாக இருங்கள். எங்கள் கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் நிலை நிறுத்துங்கள். கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கைக்காக மாறக்கூடிய விருப்பமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாருங்கள். நாங்கள் சிலராக இருந்தாலும் எங்களை உண்மையுள்ளவர்களாக வைத்திருங்கள். மேலும் இடுக்கமான பாதையில் எங்களை உறுதியாய் இருக்க செய்யுங்கள். கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்துங்கள். நாங்கள் வெட்டுண்டு போகாதபடிக்கு கனி கொடுக்கிறவர்களாக நிலைத்திருக்க எங்களுக்கு உதவுங்கள். உம்முடைய இரக்கத்தை அற்பமாக எண்ணி உமக்கு துன்பம் விளைவித்த இடங்களை எங்களுக்கு மன்னியுங்கள். உம்மால் அறியப்பட்ட உம்முடைய குமாரனின் சத்தியத்தை பின்பற்றுகிற உண்மையான ஆடுகளாக எங்களை மாற்றுங்கள். உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை வழிநடத்தி திருத்தி முடிவு பரியந்தம் எங்களை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.